வீட்டு கிளியே ஒன்ன காட்டில் தோரத்தி ரெண்டு போட்டு கிறங்க வப்பே தந்த நந்த நந்தனா பாட்டு படிக்கும் குயிலே ஓம் பாட்டு நீ பாட்டு ஒயிலே பித்தார கள்ளி இவள கொஞ்சம் பாரு இப்ப தொட்டாக உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு தட்டாட முழுதானா இல்ல கொட்டாத சிறு தேட தந்தான கிளி தந்தான கிளி தந்தான அட்ட தந்தான கிளி தந்தான கிளி தந்தான நீ என்ன தென் மதுரை அரசாணியா நெசமாக வந்திருக்கும் அல்லி ராணியா நான் என்ற எண்ணம் கொண்டு நடக்காதமா நடந்த தங்கையா கிட்ட நடக்காதமா இல்லாதத சொல்லாதது எல்லாருக்கும் சொல்லாது எம்மா எம்மா சும்மா சும்மா அங்கே இங்கே துள்ளாது பெண்ணாக வந்தாலே பெரும் பாக்கியம் முன்னோர்கள் சொன்னாரடி ஒரு பெண்ணின் புகழ் மங்கும் தன்னாலே பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்டு நீ பாட்டு ஒயிலே கூட்டி கூட்டிச்சு வப்பம் வீட்டு கிளிய ஒன்ன காட்டில் தோரத்தி ரெண்டு போட்டு கிறங்க வப்பேன் தந்த நந்த நந்தனா பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்டு நீ பாட்டு ஒயிலே.